எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை. நீலை நான் பருவமழை, சிறு சிறு துளியாய் விழும் தருணம் இல்லை. அடியழகா சிரிச்ச முகம் நான் நினைச்சா தோணும் இடமே, அடியழகா சிரிச்ச முகம் நினைச்சா தோணும் இடமே, நான் பிறந்த தினமே கிடைச்ச வரமே. ஓ நான் பிழை நீ மழலை, எனக்குள் நீ இருந்தால் அது தவறே. அவள் நடைமுறையை ரசிக்கும் ரசிகனுமானே,